உச்சத்தை உச்சத்தை எட்டும் வரை கண்களில் இல்லை ஸ்லீப்பிங். கடவுள்கள் தூங்கும் நேரத்திலும் எஃபர்ட்ஸ் என்னை காக்கும். என் லைஃபோ என் கையில், எல்லாமே என் பேகில். நான் லைஃபை லவ் பண்ணுவேன். ஹார்ட் ஆன் என்ன சொல்கிறதோ வேன் யூஸ் பண்ணி செய்வேன். ரிவர் உள்ளே வேண்டாலும் ஃபிஷ் பிடித்தே வருவேன். Don't